శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయ చిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణ నబద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వేదాంతాచార్యవర్యః విదిత బహుగుణః వీతరాగాగ్రయాయీ విద్వాన్ విద్యానిషద్యా విరచిత వివిధానేక దివ్య ప్రబంధః విష్ణోః విష్ణ్వాశ్రితేషు ప్రకటిత వినయ ప్రేమ శేషత్వ వృత్తి విఖ్యాతః శ్రేయసే స్యాతే విషయజిదిహనో వెంకటాచార్యవర్యః. స్వామీనుడియ సంకల్ప సూర్యోదయత்தில் முதல் அங்கத்தில் காமனும் வசந்தனும் பேசின்றிருக்கிறத நாம இப்ப பார்த்துருக்கோம். இவர்களுடைய உரையாடல் நீங்க எதுவும் வேறு விதமாக என்னவானா, சுவாமி லோகத்துல இருக்கிறவர்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் எண்ணங்கள் ஏற்படும் என்பதை தெரியப்படுத்துவதற்காக தான் சில விஷயங்களை சொல்ற. இது பார்த்தோம்னா கொஞ்சம் ரொம்ப லௌகிகமா இருக்க மாதிரி தான் இருக்கும். இது பூர்வபட்சம் முழுக்கவே கேட்டிருந்தோம்னாக்கா, சித்தாந்தம் கேட்காத வெறும் பூர்வபட்சம் மாத்திரம் கேட்டோம்னாக்கா அதுவே நியாயமா இருக்க மாதிரி நமக்கு தோணும். அந்த மாதிரிதான் இப்போ லௌகிகமா இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வர. ஒரு பெண்களிடத்துல ஈடுபடாதவா யாருமே கிடையாது என்பதை சொல்லி சொன்ன. இது காமன் சொல்றான், காமத்துல ஈடுபடாதவா யாருமே இல்ல, நீ உலகத்துல ரொம்ப பெரியவாள என்று சொன்னா சொன்னத்தை வசந்தன் வந்து ஆமோதிக்கிறான். உண்மைதான், இன்னைக்கு மும்மூர்த்திகள் தான் பிரதானமா சொல்லிட்டு இருக்கா. அந்த மும்மூர்த்திகள்லாம் கூட பிரம்மா தன்னுடைய வாக்கிலேயே ஒரு பெண்ணை வச்சுருக்க, சிவபெருமான் தன்னுடைய உடல்ல ஒரு பாதிபாகத்தை ஒரு பெண்ணுக்கு கொடுத்துட்டு பெண்ணோட கூடயேதான் இருந்துருக்க, பரதத்துவம்னு சொல்லிட்டு இருக்கிற கிருஷ்ணனையும் கூட பெண்களுடைய வசமாக தான் இருந்துருக்கார், கோபி ஜனங்களுடைய வசமாக தான் இருந்துருக்கார். ஆகையால யார்தான் இவ்வாளுக்கே இந்த கத்தின்னாக்க, யார்தான் பெண்கள் வலையில மாட்டாத இருக்க போற, நீ சொல்றது ரொம்ப சரி என்று வசந்தன் சொன்னான்றத போன வாரத்துல பார்த்தோம். இது கேட்ட உடனே காமன் சொல்றா, சாது வசந்த சாது காலானுரூபவாதி கல்வசி, காலானுரூபவாதி கல்வசி, சமயத்துக்கு ஏத்த மாதிரி நீ சொல்றவனாக இருந்திருக்க என்று சொல்ற. சமயத்துக்கு ஏத்த, ஏன்னா காலம்ன்றது வசந்தம்ன்றது ஒரு காலத்தை சொல்றது, ஆகையில காலத்தை சொல்றதுக்கு காலத்தை குறிச்சு காலத்துக்கு ஏற்றவாறு பேசுறான்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சமயத்துக்கு ஏத்த மாதிரி பேசுறது. இப்போ எல்லாரும் சொல்லுவா ஜால்ரா தட்டுறதுன்னு, இந்த இடத்துல நீயா யாருக்கு எந்த இடத்துல பலம் இருக்கோ அவளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறது. அந்த மாதிரி இந்த இடத்துல வசந்தம் நினைக்கிறான் காமனுக்கு, ஏன்னா காமன் உள்ளுக்குள்ள தெரியும், வசந்தனுக்கு தெரியும், உள்ளுக்குள்ள தெரியும் காமன் கட்டாயம் ஒரு காலத்துல அடியேதான் போறன்றது தெரியும். இருந்தா கூட இப்ப காமனுக்கு தான் பலம் அதிகமா இருக்குன்றதுனால இவனோட கூட சேர்ந்துட்டு ஆமாமா நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் சொல்லி சொல்றதுனால இது சமயான சார், இது யாரோட எப்படி போறோமோ அப்படி போறது, என்ன பண்றது, இந்த காலத்துல ஒன்னும் பண்ண முடியல, நாம சொல்றோம் இதெல்லாம் சந்தியாவம் எல்லாம் எங்க இருந்து பண்றது, ஆபீஸ் போனோமோ இல்லையோ காத்தாலேயே போக வேண்டியிருக்கு, இதுக்கெல்லாம் சந்தியாவத்துக்கு எல்லாம் போத போகின்னு இருக்க முடியுமான்னா என்ன ஒருத்தர் சொன்னா, ஆமாமா வாஸ்தவம் தான், ஏன்னா அது அவன் கட்டாயம் சந்தியாவனம் பண்ண மாட்டான்றது தெரியும், அவனுக்கு ஏத்த மாதிரி சொல்றது. அதனால என்ன பரவாயில்ல, நீங்க காத்தால சந்தியாவந்தனம் பண்ணட்டா பரவாயில்ல, சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணிக்கோங்கோ, இல்ல ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி கூட சந்தியாவந்தனம் பண்ணிக்கோங்கோ, சந்தியாவந்தனத்தை மறக்காத இருந்தா சரி அது போறோம், இது அவளுக்கு ஏத்த மாதிரி சொல்றது. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றது, சந்தியாவிகின சர்வகர்ம சுனரகான்னு சொல்லிருக்கு, சந்தியாவந்தனம் பண்ணலன்னாக்க அவன் எந்த காரியத்துக்குமே தகுதி இல்லாதவன் இன்னொருத்தன் வந்து சந்தியாவந்தனத்தை சிறப்பா சொல்லிட்டு இருக்கான்னாக்க அவனே அதை கேட்டுட்டான். ஆமா வாஸ்தவம் தான், இந்த காலத்துல பசங்கள்லாம் எங்க இருந்து சந்தியாவந்தனம் பண்றேன்றது, இது என்ன பெரிய கஷ்டம், சந்தியாவந்தனம் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆயிட போறது, 5 நிமிஷம் ஆக போறது, எவ்வளவு தூரம் மீதி காரியம், பல் இப்ப ஆபீஸ் போறோம்னா பல் தேய்க்காத போறானா குளிக்காத போறானா என்ன பண்ணாத போறான், ஆகையால பல் தேய்க்கிறது குளிக்கிறது மாதிரி சந்தியாவந்தனமும் பண்ணிட்டு போலாம் இல்லையோ அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்றது. இப்படி சமயத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது, ஒருத்தரே இப்படியும் பேசுவா அப்படியும் பேசுவா, அந்த மாதிரி பேசுறவனா வசந்தன். அதை பார்த்துட்டு காமன் சொல்றானா, சாது வசந்தா சாது காலான ரூபவாதி கல்வசி அப்படின்னு சொன்ன. ஆனா நான் சொல்றேன் கேளு, உண்மையை ஒண்ணு சொல்றேன் கேளுன்னு காமன் சொல்றான். விஸ்வம் யுவதி சாத்கர்த்தும் பவதா தத்த சாயகே விவேகா கிண்ணு வர்த்தே விபக்ஷே பிமயஸ்திதே. வசந்தா நீ எனக்கு பானங்களை கொடுக்கற, வசந்தன் கொடுக்கற பானம் என்ன, இவனுக்கு புஷ்ப பானம், காமனுக்கு புஷ்பங்கள் தான் பானமாக இருந்திருக்கு, அந்த புஷ்பங்கள்லாம் வந்து வசந்த காலத்துல தான் புஷ்பிக்கிறதுன்றது இருக்கு. இந்த புஷ்ப பானத்தை நீ கொடுக்கச்சே, இந்த பானத்தை வச்சுட்டு நான் வந்து எதிராளியாக நான் இருக்கச்சே, எதிர விவேகம் இருந்தான்னாக்க அவனால என்ன எதிர எதிர நிக்க கூட முடியுமான்னு நான் இருந்தேன்னாக்க, அந்த மோகனுக்கு மகாமோகனுடைய ஒரு மகாமோகனுக்கு எதிராக விவேகன் இருக்கான், மகாமோகன் பட்சத்துல நான் எதிர நின்று விவேகனுக்கு எதிர நின்று நீ கொடுத்த பானத்தையும் நான் கையில வச்சிருந்தேன்னாக்க அதுக்கப்புறமா அவனால என் எதிர என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேக்குறான். அப்போ ரத்தி சொல்றான், நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், அரிபுத்திர ஏவமேத்தது தசாபி விஷமஸ்திர சம்ஸ்தான வைராக்கிய துர்க்க பிரதிஷ்டிதா அப்பிரமத்தை சமதம பிரமுகை அமாத்தியை அபிரட்சிதா ஸ்வயம் அசகாய சோரஹ அனபாய சாகசஸ்ச விபக்ஷ கிண்ணாம கதா கரிஷதீதி கலுஷித ஹிருதயாஸ்மி. ஒன்னு சொல்ற, எனக்கு ரொம்ப ஒரு மனசுல ஒரு கலக்கம் இருந்துருக்கு, நீ எப்ப பார்த்தாலும் நம்மளுடைய எதிரியா இருந்திருக்கிற விவேகனை பார்த்து ரொம்ப சாதாரணமான மனுஷனாகவே சாதாரணமான ஒன்னாகவே நீ எடை போடுறனே, ஆனா விவேகன் அந்த மாதிரி இல்ல. விவேகம் இருக்கிற இடம் என்னன்றது பாக்கணும், அந்த இடம்ன்றது உள்ளே நுழைய முடியாத ஒரு இடம். அந்த என்ன ஒரு போருக்கு போறான்னாக்க எந்த இடத்துல இருந்து அவ போர் புரியறான்னு பாக்கணும், உள்ள நுழைய முடியாத ஒரு இடமா இருந்துருக்கு. அது இடம் தெரியும், உள்ள நுழைய முடியாது என்ன தெரியுமா, அது என்ன விஷமஸ்திர சம்ஸ்தான வைராக்கிய துர்க்க பிரதிஷ்டிதாக, வைராக்கிய துர்க்க பிரதிஷ்டிதாக, இந்த வைராக்கியம் இருந்துருக்க, இந்த வைராக்கியம்ங்கிற ஒரு துர்க்கம், அந்த துர்க்கத்துக்குள்ள யாராலையும் நுழையவே முடியாது. ஆகையால அந்த இடத்துல போய் விவேகன் உட்கானிருக்கான். அதாவது வைராக்கியத்தால சூழப்பட்டு இருக்கிறவர்களால எந்த காமனும் எதுவும் உள்ள போக முடியாது அந்த இடத்துல என்பதற்காக தெரிவிக்கிறார். அதோட மாத்திரமில்ல, அவளுக்கு 2 அமைச்சர்கள்லாம் இருந்துருக்கா. யார் அந்த அமைச்சர்கள்? சமன் தமன் என்பதா, சமன் தமம் அப்படின்னு சொல்லச்சு வெளி இந்திரியங்கள், கண்ணு காது மூக்குன்னு சொல்லக்கூடிய வெளி இந்திரியங்கள் புலன்களை அடக்குவது என்பது ஒன்னு. 2வது அந்தரிந்திரியமாக இருந்திருக்கிற மனசையும் அடக்கிறது. வெளி இந்திரியங்களை நாம அடக்கிடலாம், மனசை அடக்க முடியாது. இந்த மனசை அடக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இப்படி சமன் தமம்னு சொல்லக்கூடிய புலனடக்கம்ன்ற ஒரு அமைச்சர்கள் இருந்துருக்க, நல்ல அமைச்சர்கள், இப்படி இவர்கள்லாம் இருந்துருக்கச்சே, இந்த அமைச்சர்களோட கூட இருந்துருக்கச்சே, அந்த விவேகன் அவன் ராஜாவா இருந்திருந்தாலும் கூட அவன் சுயமே தானே அசகாய சோறு. யாருக்கு விவேகம் இருக்கோ அவ கண்டிப்பா எது நல்லது எது கெட்டதுன்னு பாகுபடுத்தி பார்க்கக்கூடியவாள் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. எதுல எந்த துறையில நாம போகலாம் எந்த துறையில நாம போக கூடாதுன்றதையும் அவ பாகுபடுத்தி பாக்குறது சாமர்த்தியம் இருந்துருக்கிறவா தான். அசகாய சூரக, அதுக்கு இவாள்லாம் சகாயமே தேவையில்லை. இருந்தாலும் கூட இப்படி ஒரு நல்ல அமைச்சர்களும் சகாயமா இருந்துருக்கா, யாராலும் புக முடியாததாக இருந்துருக்கிற ஒரு அரிய இடத்துலயும் அவ இருந்துருக்கா. அனபாய சாகசஸ்ட அப்படின்னு சொல்ற, அவளிடத்துல அபாயம்ன்றது வரவே வராது அது. ஆகையால எல்லாத்தையும் வந்து சாகசத்தை பண்றவனாக இருந்துட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட விவேகன் நம்மள என்ன பண்ணுவானோம்னு எப்பவுமே எனக்கு உள்ளுக்குள்ள பயமா தான் இருந்துட்டு இருக்குன்னு ரத்தி சொல்றாளாம். அதுக்கு காமன் சொல்றான், அல்ல மதிசங்கையா நூனம் விபட்ச பட்சபாதி பாலிசேஜன விப்ரலப்தான் ஸ்வயூச்ச வைபவந்த நிர்தாரயசி பசியதாவது விஸ்வ விஜயினஹா தொத்ரியஸ்யமே ஜகத்ரய பிரசித்தம் ஜைத்ரம் உபகரணம். ஐயோ பயப்படுறியே, ஐயோ உனக்கு எப்ப பார்த்தாலும் பயம்தான், நான் என்ன பண்றது உன்ன. இது காமன் ரத்திய பார்த்து சொல்ற வார்த்தை. என்ன அப்படின்னா அல்லமத்தி சங்கையா பயப்படுவானா, இனிமே ஒண்ணு இப்படி எல்லாம் ஒண்ணு நினைக்கவே வேண்டாம், விவேகன் ஜெயிச்சிருவானோ என்னமோ, அவன் என்ன பண்ணுவானோ என்னமோ, அவாளுடைய பலம் ரொம்ப நன்னா இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காது. இது எப்பவுமே நம்ம ஆட்டுல பார்த்தோம்னா ஒரு போட்டின்னு வந்ததுன்னாக்க நம்ம பசங்க இருக்கும், போட்டியா வர இன்னொரு பையனாவும் இருக்கலாம். அந்த போட்டியை பார்த்து சொல்லச்சு ஆட்டுல இருக்கிறவெல்லாம் சொல்லிட்டே இருப்ப, அவன் நன்னா வாசிக்கிறான், அவனுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு, அவன் அப்படியே இருக்கான் அப்படின்னு அத்தையே சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோ. அப்ப என்ன ஒண்ணா, இந்த பையனுக்கு வந்து இவா என்ன நினைப்பான், எதுக்காக அதை சொல்றான்னா, அவன்தெல்லாம் காட்டிலும் நான் நல்லா வாசிப்பேன், அவனுக்கு இருக்கிற சப்போர்ட்டை காட்டிலும் எனக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கு, நான் தான் முன்னுக்கு வருவேன்னு இவன் சொல்லணும்ன்றதுக்காக இத்தையே சொல்லிட்டு இருப்பா. யார் எதிராளியோ எதிராளிய பட்சத்தையே சொல்லிட்டு இருப்பா. நீ என்ன பண்ற, என்னிடத்துல வந்து எப்ப பார்த்தாலும் காமன் சொல்ற வார்த்தை இது, எதிராளியே நீ புகழ்ந்துட்டு இருக்க, விபட்ச பட்ச பாதி பாலிசேஜன விப்ரலப்தா அப்படின்னா, எதிரி பட்சத்துல இருக்கிற அவள் இடத்துல ஒரு பட்சம் இருக்கிறவா உன்னிடத்துல வந்து சொல்றா அவளிடத்துல என்னென்ன பெருமை இருக்குன்னு, அதை பார்த்து அந்த வார்த்தையை கேட்டு நீயும் ஏமாந்து போயிட்டு இருக்க. ஏமாந்து போறதோட இல்லாமல் என் எதிர வேற அவளை பத்தி ஸ்தோத்திரமும் பண்ணிட்டு இருக்க, நீ உண்மையில பாரு என்னுடைய ஒரு சாமர்த்தியம்ன்றது என்னன்னா லோகத்தையே வெல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. உனக்கு வந்து எனக்கு என்ன ஜெயிக்கிறதுக்கு சாதனமா இருந்துட்டு இருக்கிறது என்னன்றத நீ என்ன பார் என்ற வபுர பிரதிபம் நிதம்பினி நாம் திருடதோந்தரிய குணம் தரவனம் ஸ்ரவணாவதி நேத்ர சித்ர பிருங்கம் தனுராஜ்யம் மம முட்டிமேய மத்தியம். எனக்கு நீ எனக்கு ரெண்டு வில்லு இருந்துட்டு இருக்கு, எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா எனக்கு வில்லு கரும்பு தான் வில்லுன்னு இருக்கா. எனக்கு கரும்பு வில்லு மாத்திரமில்ல, எனக்கு இன்னொரு வில்லு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. என்ன வில்லு தெரியுமா, அழகிய பெண்கள் தான். அப்ரதிமம் வபுகு நிதம்பினி நாம், நல்ல அழகிய பெண்கள் இருக்கிறதுக்காக அந்த பெண்களுடைய உடம்பே என்னுடைய வில்லாக இருக்கும், வில்லு வளைஞ்சி இருக்கும். அந்த மாதிரிதான் இவ உடம்பு தலையும் காலும் ஒரு இடத்துல இருக்கும், நடுவுல இடைப்பாகம் வளைஞ்சி இருந்துட்டு இருக்குமா. ஆகையால இது இவாளே அந்த உடம்பு, அதுவும் அவளுடைய சரீரமே பார்த்தோம்னா அதுதான் காமனுக்கு ஒரு வில்லாக இருந்துட்டு இருக்கு. சௌந்தரிய குணம் தராவனம், அழகுன்றது ஒரு குணம், அந்த குணம்னு சொன்னா கயர்ன்ற ஒரு அர்த்தம். அந்த வில்லுக்கு நான் போனோம், அந்த நானுக்கு எது நானாக இருந்துட்டு இருக்குன்னா அழகுன்றது. இந்த பெண் வில்லா இருந்தாள்னாக்க பெண்ணுடைய அழகு நானாக இருந்துட்டு இருக்கு. இந்த நானை இழுத்து கட்டிட்டோம்னாக்க அப்ப அந்த அழகு வந்து அழகு பதுமையாக இருந்தாள்னாக்க அவ எப்படி இருந்துட்டு இருப்பான் அப்படின்னா, கொஞ்சம் பெண்ணா வளைஞ்சு இருந்துட்டு இருப்பான், அவ வில்லு மாதிரி இருந்துட்டு இருப்பான், காலம் தலையும் வளைஞ்சு இருந்துட்டு இருக்கும், நடுவில் இருக்கிற உடம்பு பின்னாடி இருந்துட்டு இருக்கும். இது ஒரு ஆச்சரியமான ஒரு அழகான ஒரு இது. இந்த வில்லு, இந்த வில்லுல போயிட்டு எனக்கு ஒரு பானம் என்ன தெரியுமா அப்படின்னா, ஸ்ரவணாவதி நேத்ர சித்ர புங்கம் தனுராத்யம் மம முஷ்டி மேய மஹ்யம் மத்யம். இவாளுடைய இந்த பெண்களுடைய கண் இருக்க, கண் பார்வை இப்படி கண்ணை கொஞ்சம் தலையை சாச்சிட்டு கண்ணை கொஞ்சம் பார்வை அப்படி பார்த்தாள்னா போறோம், அந்த கண் பார்வையில அகப்படாதவா யாருமே கிடையாது. இதுதான் லோகத்தினுடைய இயல்பு. இது மொத்தம் இப்பேற்பட்ட பெண்கள் மொத்த பேரும் மம முஷ்டிகி, அந்த வில்லு இவன் கைக்குள்ளதானே இருந்துட்டு இருக்கும், கைப்பிடியில தானே இருந்துட்டு இருக்கும். இந்த பெண்கள் மொத்த பேரும் என்னுடைய பிடியில இருந்துட்டு இருக்கா, இதுல இந்த வலையில அகப்படாதவா யார்தான் இருந்துட்டு இருக்கா, காமன் தானே இதுக்கு எல்லாம் காரணமா இருந்துட்டு இருக்கிறவன். ஆகையால இதுதான் எனக்கு பெரிய பானமா இருந்துட்டு இருக்கு, நான் லோகம் முழுத்தையும் ஜெயிக்கிறதுக்கு சாதனமாக இருந்துட்டு இருக்கிறது. இந்த பெண்களுடைய அழகும் பெண்களும் தான் அவர்களுடைய அவர்களுடைய கண் பார்வை தான் பானமாக இருந்துட்டு இருக்கு. ஆகையால எனக்கு ஒன்னும் நீ கவலையே படாத, நான் போற இடத்துல எனக்கு தயம்தான், எல்லாரும் இவர்களுடைய பெண்கள் வலையில விழாதுவா, யாருதான் இருக்கா லோகத்துல சொல்லுங்க என்று ரத்தியே காமன் சமாதானப்படுத்துறான். மேலும் இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு அப்படின்னா, ஷைலிம்பிலோபயதிமோதேதாம்ருத்தங்கிமபிதக்கலபாஷிணீநாமாபிகிண்ணவிகரோதிநிஷம்யமானம். இப்ப சொல்றதெல்லாம் நீங்க யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம், இது வந்து ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான், இது ஏதோ வேற ஏதோ துஷ்பிரச்சாரம் பண்ற, என்ன சுவாமியினுடைய கிரந்தத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு வேற விதமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். இதுக்கெல்லாம் இது மொத்தத்தையும் கேட்ட பிற்பாடு இதுக்கு சமாதானம் எல்லாம் வரும். ஆகையில அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இது சங்கல்ப சூரியோதயத்தினுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு. இது லோகத்துல நாம என்ன பண்றோம், ரிசப்ஷன்ல ஒரு பெண்ணை உட்காந்து வைக்கிறோம். எதுக்காக அந்த பெண்ணை உட்காந்து வைக்கிறோம், ஏன் ரிசப்ஷன்ல ஒரு ஆம்பளை இருந்தா ஆகாத? இது ஒரு எல்லாருமே பண்ற ஒரு காரியம். இது அதே மாதிரி எதனா ஒரு காரியம் இருந்ததுனாக்கா, ரொம்ப கோபமா இருந்ததுனாக்கா என்ன பண்ணுவோம், வந்தவன் எதனா இருந்தாருனாக்கா, கோபமா இருந்தாருனாக்கா, நாம நேரம் அப்ரோச் பண்ணாத யாரையான நம்ம பெண் பசங்களையோ மனைவியோ நீ போய் அவளுக்கு சமாதானம் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டிக்கெட் வாங்கறதுக்கு போனா கூட ரொம்ப கும்பலா இருந்ததுனாக்கா, நாம நடுவில் உள்ள நுழைஞ்சோம்னாக்கா எல்லாரும் வெய்வா, கூட யாரான ஒரு பெண்ணா இருந்தா இருக்கிறவா வந்தாக்கா நீ போய் வாங்கிட்டு வரணும். இவ ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நான் கொஞ்சம் அர்ஜென்டா போனோம், இது கொஞ்சம் நான் டிக்கெட் வாங்கி போயிட்டுமா அப்படின்னா அவளும் வந்து சரி நிடுவா, நாம போய் நின்றுமான் நாங்க மாத்திரம் போவாடமான் நீதான் பின்ன போனோமான்னு. இது வந்து பிராக்டிக்கலா நடக்கிறது, இது இன்னைக்கு நடக்கிறது இல்ல, இது என்னைக்கும் நடக்கிறது தான். அதுதான் சுவாமி இந்த இடத்துல சொல்றாரு, வேற எதையும் நீங்க நினைச்சுக்க வேண்டாம். ஒரு அழகா கணக்கு ஒரு பெண்ணு இருந்துட்டாள்னாக்கா, ஷைலின் விலோ பயதி சாந்தி மத கரோதி, அவ இருக்கிறதோட மாத்திரமில்ல அவர் வார்த்தையும் பேசிட்டாள்னு வச்சுக்கோங்கோ, நான் சந்தியாவந்தனம் பண்ணச்சா யாரோடையும் பேச மாட்டேன், நான் வாசல்ல நின்றுட்டு சந்தியாவந்தனம் பண்றேன் வச்சுப்போம். இப்ப வேற யாரா புருஷாள் வந்தாங்கனாக்கா, நான் அவளை பார்த்தா கூட பதில் சொல்லாத வாய்ப்புண்டு இருந்துட்டு இருப்பேன். இதே ஒரு பெண் வந்தாள்னாக்கா, அதுவும் ஒரு அழகா இருக்கிற பெண் வந்தாள்னாக்கா, அவ வந்து பேசினாள்னாக்கா என்ன வேணும்னு ஏதோ ஒண்ணு கேட்டாள்னாக்கா, அப்ப நான் சந்தியாவந்தனம் பண்றதை கூட விட்டுருவோம், நான் சந்தியாவந்தனம் பண்றதை கூட நிறுத்திட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை நான் சொல்றேன், இப்படி போகணும் அப்படி போகணும், நான் வேணா வழி காமிக்கட்டுமா, நானே வந்து வேணா காமிக்கட்டுமா, நான் அப்புறம் வேணா சந்தியாவந்தனம் பண்ணிக்கட்டுமா என்று சொல்லுவோமா. ஷைலிம் விலோ பயதி, சீலத்தை நம்மளுடைய சீலம் இருந்துட்டு இருக்க அந்த சீலத்தை லோபம் பண்றதுதான் இது. இது சாதாரண விஷயம்ல, சீலத்தை சிதைக்க கூடியதாக இருந்துட்டு இருக்கு. சாந்திம் அதக்கரோதி, இப்படி வந்துட்டு போனா நம்மளுடைய அமைதி இருந்துட்டு இருக்க அதையும் கீழத்தள்ளுற, கொஞ்ச நாள் அவளை பத்தியே நினைக்கிறது, இவ வந்தாள என்ன பண்ணாலோ எப்படி பண்ணாலோ என்ன பண்ண, நமக்கு என்ன எத்தனையோ பேர் வந்துட்டு போற, நாம எதனா அதை பத்தி நினைக்கணுமாண்ணா அப்படின்னு நினைக்கிறது இல்ல. அவ வார்த்தை பேசின உடனே என்னமா பேசினா தெரியுமா, எப்படி இருந்தா தெரியுமா, என்னமா ட்ரெஸ் பண்ணி வந்தா தெரியுமா இப்படின்னு நாம நினைச்சுக்கிறது. சாந்தி மதக்கரோதி நம்மளையே கூட வெக்கத்தை விட்டுட்டு நடந்துக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கோம். நாம சில இடங்கள்ல கம்பீரமா இருந்துட்டு இருப்போம், நாம இறங்கி போக மாட்டோம். இப்படி யாரானா ஒருத்தர் வந்து ஒரு பெண்களா வந்து கேட்டுட்டாள்னாக்கா இவ இறங்கி போகாதவா கூட இவளை போய் கூட தன்னுடைய வெக்கத்தை விட்டு அவளோட பழகிற மாதிரி ஆயிடுவான். யாரோடையும் பேசக்கூடாது, எந்த இதுவும் பண்ணக்கூடாதுன்னு கண்ண மூடிட்டு இருந்து ஜெபம் பண்றவா, இந்த பெண்களுடைய குரல் கேட்ட பிற்பாடு இவளுடைய வைராக்கியம் இருந்துருக்க விரக்தி அதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சு. கர்ணாமிரதம் கிமபி தத் கலபாஷிணீனாம், இந்த கொஞ்சம் கொஞ்சம் பேசுறவளுடைய வார்த்தைகள் இருந்துன்னா அவளுடைய வார்த்தையை கேட்டாக்கா அந்த வார்த்தை என்ன பண்றது, இது எல்லாத்தையும் நம்மளுடைய சாந்தியை போக்கடிச்சுடுறது, நம்மளுடைய ஆச்சாரத்தை அப்படியே சிதிலமாக்கிடுறது, வெட்கத்தை விட வச்சிடுறது, அந்த விரக்தியும் தள்ளிடுறது மறைச்சிடுறது. அவளுடைய பேரை கேட்ட மாத்திரத்தையே அப்படியே பிச்சேறி போயிடுற மாதிரி பண்ணிடுறது. இப்ப சொல், யார் என்னுடைய வலையில விழாதவா, யார் இருக்கா லோகத்துல என்று கேக்குற. அப்போ வசந்த் சொல்றான், காமனை பார்த்து வாஸ்தவம் தான் நீங்க சொல்றது அப்படியே உண்மைதான். நனு கைமுக்திகமே தது எதிதம் யோசித்தாம் எதிர்ச்சா கீர்த்தன சிரவணாதிக்கம் அப்பி சித்த சம்சோப கேத்துருதி. ஒரு பெண்களுடைய எதிர்ச்சையா ஏதோ நம்ம எதிர்பார்க்காம தானா திடீர்னு வந்து புகழறது கூட நம்மளுடைய மனசுல ஒரு கலக்கத்தை உண்டு பண்றதுன்னாக்கா, அதை பத்தி அந்த பெண்களையே விமர்சனம் பண்றவாளா இருந்துட்டு இருக்காளே, அவ விஷயத்துல என்ன பண்ணும் என்ன பார்ப்போம். பெண்களை குணமா நினைக்கிறவா சில பேர், பெண்களை தோஷமா நினைக்கிறவா சில பேர். இப்ப குணமா நினைக்கிறவா கண்டிப்பா அதுல விழுந்து போயிட்டு போறா, அவளுடைய அழகுல மயங்கி விழுந்துட போறா, அதுல பத்தி சந்தேகமே இல்லை. பெண்கள் இடத்துல தூஷணம் பண்ணணும் என்று நினைக்கிறவா கூட அவளும் பெண்களுடைய விஷயத்துல அவளும் அகப்பட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி கேக்குற. இப்ப ஒரு கேள்வி கேக்குறது, இப்போ பெண்கள் இடத்துல தோஷம், இதெல்லாம் பெண்கள் அதாவது பெண்ணாசன்றது கூடவே கூடாது, இது பெண்கள் வந்து யாரா வந்து எதனா கொஞ்சம் கொஞ்சம் பேசினா அதுக்கெல்லாம் நாம மாட்டிக்க கூடாது என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறவா அந்த பெண்களை பார்த்த பிற்பாடு சொல்லுவாளா, பெண்களை பார்க்காதையே சொல்லுவாளா? பெண்களை பார்க்காதையே சொல்லணும்னா ஒரு வஸ்துவை பார்க்காதையே அது நல்லது கெட்டதுன்னு அந்த விமர்சம் பண்ண முடியாது. பார்த்த பிற்பாடுதான் அது நல்லதா கெட்டதான்றத விமர்சம் பண்ண முடியும். இப்ப இந்த பெண்களை பார்க்காதையே விமர்சம் பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு, ஆகையால அது ஒரு பங்கு. சரி, பார்த்த பிற்பாடு இவளிடத்துல தோஷத்தை சொல்லணும்னு விமர்சம் பண்ணணும்னு நினைக்கிறவாழ கணக்கு இருந்தாள்னாக்கா, இப்ப இவளிடத்துல எந்த அம்சத்துல இவளிடத்துல தோஷம் இருக்குன்னு பார்க்கணும். இவ பேசுறது நன்னாலையா, இல்ல இவ முகம் அழகு நன்னாலையா, இவ மொத்தமா சமுதாயமா முகம் நன்னாலையா, இவ நடக்கிறது நன்னாலையா, இவளுடைய கேசபாசம் நன்னா இல்லையா, எது நன்னா இல்லைன்னா, இப்ப அதுக்காக ஒவ்வொன்னையும் பாக்கணும். இப்படி ஒன்னு ஒன்னையும் பாக்கச்சேயே என்ன ஆகும்னாக்கா, இவ அந்த அழகுல ஈடுபட்டவாள ஆயிடுவாள தவிர அதுல இருந்து விடுபட்டவாள ஆக மாட்டான். திட்டது குணாவீணாம் அலோகநாதிபி சத்தம், பெண்களுடைய பார்வையினாலே பார்வையோட கூட அவர்களிடத்துல இருக்கிற குணங்களை பார்க்கறதுன்றது ஒரு பங்கு போட்டோம். தோஷத்தை பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவாளா இருந்தாலும் கூட தோஷானு சிந்தனார்த்தா ஸ்மிருதிரபி தூரீகரோதி வைராக்யம், தோஷம் சொல்லணும்னு நினைக்கிறவாள் கூட இவ கிட்ட வந்தாச்சுன்னாக்கா, பெண்கள் கிட்ட வந்தாச்சுன்னாக்கா அவளுடைய வைராக்கியத்தை அது தூரீகரோதி போக்கடிச்சுறது என்று சொல்றாரு. இது விபரீதமாகவும் உண்டு. இந்த பெண்களிடத்துல இருக்கிறதுன்றது ஒண்ணு, உண்மையாவே ஒரு பிரம்மவித்தாக இருக்கிற ஒரு மகான் இருந்தாருனாக்கா அந்த மகானிடத்துல அவரை பார்த்து சில சபையங்கள்ல சில நாஸ்திகாலாம் சில கேள்வி எல்லாம் கேட்கணும், அவர் என்ன இப்படி இல்லாத இல்லைன்னு இருக்க அவரை போய் கேட்கணும்னு சொல்லி கேட்கறதுக்கு போவா. அவர் போன பிற்பாடு அவர் எதிர போய் நின்ற பிற்பாடு அவருடைய ஒரு பிரம்ம தேஜஸை பார்த்து அவர் பழகிற விதத்தை பார்த்து அவர் வாக்குல இருந்து வர வார்த்தைகளை பார்த்து அவரோட எதிரிட்டு பேசணும்னு நினைச்சவா கூட அவ சாந்தமா போய் அவரிடத்துல விழுந்து சேவிச்சுட்டு வரவாளும் இருந்துட்டு இருக்கா. இப்ப நம்ம எதிரி பட்சம் தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஆகையால எதிரி பட்சத்தை தான் நம்ம சொல்லணும். நான் நடுவுல இத்தியே சொல்லிட்டு இருக்குங்களேன்றதுனால நமக்கு எதனா மனசுக்கு எதனா ஒரு வேற மாதிரி எண்ணம் வரப்போறதுன்றதுக்காக இத சொன்னேன். இது பின்னாடி சித்தாந்தத்துல சொல்ல போறது. அபிச பிரபூத மதபேதுராத்மனோ விடையாட வீடு விபிதா சுதாவதாம் சுபலே நகந்த மனதான் நிவர்த்தனம் நம்மளுடைய மனசு என்ன பண்றதுன்னா விஷயங்கள்ல ஈடுபட்டு அல பாஞ்சிட்டு இருக்கு. எல்லா பக்கத்திலயும் எல்லாத்திலயும் பெண்ணாக மண்ணாக பொண்ணாகன்னு சொல்லி எல்லா ஆசையினாலையும் போயிட்டு இருக்கு நம்மளுடைய மனசு. புகழாச என்ன ஆசைன்னு என்னென்ன உண்டோ அத்தனை ஆசை, இது காமன் தானே இது, அதெல்லாம் அத்தனை ஆசைகளாடவே போயிட்டு இருக்கு. இது சுயேட்சமா நம்மளுடைய மனசுன்றது ஒரு காட்டு யானை ஆட்டம். இந்த காட்டு யானை எப்படி போகும், என்ன காட்டுல அது சஞ்சரிக்கும். அது ஒரு இடத்துல அது தோணிச்சுன்னா அங்க இல்ல காட்டுல இருக்கிற ஒரு குளத்துல இறங்கி அது பாட்டுக்கு குளிக்கும், தண்ணி எடுத்து தம் மேல அப்படியே இறச்சிக்கும். இன்னொரு இடத்துல அது தோணிச்சுன்னா மண்ணுல விழுந்து பரளும். இந்த பக்கம் போச்சுனாக்கா மரத்தை முறிச்சு சாப்பிடும். அந்த பக்கம் போச்சுனாக்கா இன்னொரு பட்சி எல்லாம் எதிர்த்து குதுக்குன்னு ஓடும். இப்படி எல்லாம் யானை பண்ணும், இஷ்டத்துக்கு போகும். ஒரு கண்ட்ரோல் இல்லாத போயிட்டு இருக்கும் அது காட்டு யானை. அந்த மாதிரிதான் நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாமும் நாமளும் ஒரு கண்ட்ரோல் இல்லாத என்ன வேணா சாப்பிடுறது, எங்க வேணா போறது, எப்படி வேணா செய்யறதுன்னு போயிட்டு இருக்கவள நாம இருந்துட்டு இருக்கோம். இந்த மனசை ஒரு கட்டுப்படுத்துறதுனாக்க இந்த காட்டு யானைய ஒரு தாமரை இழையினால, இழைன்றது என்னன்னா தாமரை புஷ்பம் இருக்க அதனுடைய நாளம் இருக்கும். அந்த நாளத்தை அப்படி உடைச்சோம்னா அதுல இருந்து ஒரு நூல் மாதிரி ஒரு ரொம்ப மெல்லிசா வரும். அந்த நூலால யானைய கட்டி போடுற மாதிரிதான் நம்மளுடைய மனச கட்டி போடுறதுன்றது. பிரபூத மதமேதுராத்மன விஷயாட வீடு விவிதாதுதாவதாம் விஷயங்கள், இந்த விஷயங்களாகிற ஒரு காடு, இந்த காடுல தாவத்தாக தாவித்து ஓடிட்டு இருக்கிறது நம்மளுடைய மனசாகிற மதம் பிடிச்ச ஒரு யானை. தன்னுடைய முயற்சியினால மனச கட்டுப்படுத்துறதுன்றது ஒரு தாமரை இழையினால மதம் பிடித்த யானைய கட்டுப்படுத்துறதுக்கு சமானம்தான். ஆகையால ஒன்னும் பண்ண முடியாது, நீ விசாரமே படாத, இது காமன் சொல்ற வார்த்தை. அப்ப ரத்தி சொல்ற, ஆரியபுத்திர திருடபூமி விப்ரம சமன்மூல நட்சமானாம் யோகீஸ்வரானாம் திருஷ்டி பரிகரதா துவயா பராக்கிரமணீயம். வாஸ்தவம் ஆனா நீர் என்ன பண்ற, காமனை பார்த்து சொல்ற, காமனுடைய மனைவி ரத்தி, நீ என்ன பண்ற, யோகிகள்லாம் திருடமான சித்தத்தை உடையவாளாக இருந்துட்டு இருக்கா. அந்த யோகிகள் கண்ணுல படாததான் உங்களுடைய பராக்கிரமத்தை காமிக்கணும். அவ கண்ணுல பட்டுட்டாக்கா உண்மையே சுட்டி எரிச்சுடுவா. ஆகையால நீர் பண்றது அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கே இது கேக்குறா. அரியபுத்திரா திருடபூம் விக்ரம சமன்மூல நக்ஷமானாம் யோகீஸ்வரானாம் திருஷ்டி பரிகரதாத்வயா பராக்கிரமணீயம் என்பதா. அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு காமம் சொல்றானா விகத்தம், பிரியே பசியாமி சக்ஷுஷீவதே சேதஸ்யபி காத்தர்யம் யோஜயாமி கல்வகம் யோகீஸ்வரான் அபி யுபதி யோகீஸ்வர பதே. யோ நான் நினைக்கிறேன் உன் கண்ணுதான் அல்ல பாஞ்சின் இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ரத்திய பார்த்து சொல்றான், கண்ணு இப்படி எப்படியுமா போயிட்டே இருந்துட்டு இருக்க, அல்ல பாஞ்சின் இருக்கு, கண்ணுதான் மலை பாஞ்சிட்டு இருக்குன்னு நினைச்சா மனசும் அலப்பாயிருதுன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. நான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன மீறி யாரும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ திருப்பி திருப்பி அவள்லாம் வைராக்கியம் இருந்துட்டு இருக்க, அதுக்கு சமம் தமெல்லாம் இருந்துட்டு இருக்கு, எதிராளி ரொம்ப சூரனா இருந்துட்டு இருக்கான்லாம் சொல்லிட்டு இருக்க, இது உன்னுடைய ஒரு எண்ணம் போல இருந்துட்டு இருக்கு. சரி பாப்ப உன்னுடைய மனசுலயும் பயம் இருந்துட்டு இருக்கு, கண்ணுதான் இப்படி அலப்பாயிருதுன்றது இல்ல மனசும் அலப்பாயிருதுன்னு நன்னா தெரியுது அப்படின்னு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, யோகீஸ்வரால இருந்துட்டு இருக்காள், நான் பின்னாடி இருந்துட்டுதான் நான் பாக்குறேன், அவ ஏதோ நேரம் போறதுக்கு பயப்படுறேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா உண்மையில என்ன தெரியுமா, யோகீஸ்வரர்களை கூட யுகதி யோகீஸ்வர பாதே பதே அப்படின்னு யுவதி யோகீஸ்வர பதத்துல நான் வாழ வச்சிருவேன். யுவதி அப்படின்னு பெண்கள், இளம் பெண்கள், இளம் பெண்களோட யோகம், யோகம்னா சேர்க்கைன்னு அர்த்தம். அந்த யோகீஸ்வரர்களுக்கு கூட இளம் பெண்களோட சேர்க்கைன்ற ஒரு பெரிய காரியம் இருந்துட்டு இருக்க, அந்த ஸ்தானத்துல அவளை உட்காந்து வச்சிருவேன் நான். தெரியுமா, விஸ்வாமித்திரரை காட்டிலும் பெரிய யோகி யாரா உண்டா? விஸ்வாமித்திரர் பெரிய தபஸ் பண்ணு. அவர் தபஸ் பண்ணவரே கூட என்னாச்சு, அவருடைய தபஸ் என்னாச்சு, என்னுடைய மன்மத பானத்தினால விழுந்தது. அயல ஊர்வசீனத்துல போய் விழுந்துட்டாரு அவரும். அவர் எத்தனையோ வருஷம் ஊர்வசியோட இருந்த பிற்பாடுதான் மறுபடியும் வேற ஒரு சமயத்துல அப்புறம் தான் அவர் தபஸ் மறுபடியும் தபஸ் பண்ண போனே. அகையால யோகீஸ்வரலா இருந்தா கூட அவெல்லாம் பெண்கள் விஷயத்துல ஒன்னும் இது பண்ண மாட்டாருன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது எல்லாம் இயல்பு தான். எல்லாம் பாத்துட்டு இருப்போம் அவெல்லாம் சன்னியாசி. நான் எதையுமே ஒரு சாதாரண ஒரு விஷயத்துல எதிரி பட்சத்துல இருந்துதான் நான் சொல்றேன், யாரும் சொல்ல வேண்டாம். எல்லாம் பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கிறவா கூட சில சமயங்கள்ல பார்த்தோம்னாக்க ஒரு விஷயத்தையே நாம போய் சொன்னோம்னாக்க அது அவ்வளவா அவளுக்கு ஏற்புடையதா இருக்காது. இதே ஒரு பெண்ணா இருக்கிறவா போய் சொன்னாக்கா அப்படி சொல்றியா, சரி அப்படிதான் பண்ணலாம் அப்படின்னு அடுத்தது சொல்லுவா. இப்ப அவ பெண்ணுடைய வலையில விழுந்துட்டாளான்னு அர்த்தம் கிடையாது. ஆனா பெண்களுக்கு இருக்கிற இயல்பு இவ போய் சொன்னாள்னாக்கா சொன்ன மாத்திரத்தினால அவளுடைய எண்ணத்தை மாத்திக்க கூடியதுன்றது இயல்பு. இது யோகிகளுக்கும் உண்டு. ஆகையால இது இன்னைக்கு நாம பிரத்யட்சத்துல பார்த்துட்டு இருக்கோம், இதுல எதுவும் தப்பே கிடையாது. ஆகையால நீ என்னத்துக்கு பயப்படுற, என்ன மீறி யாரு என்ன பண்ணிட முடியும்? இது காமன் சொல்ற வார்த்தை. சுபக பருஷை மதத்ரை கேலிதம் அன்யோன்ய கவஜிதை கார்த்தம் கின்ன விதித்தம் பவத்யா கிமபி மிதா சூத ஜீவிதம் மிதுனம். உனக்கு தெரியாதா ஒரு விஷயம், சிவபெருமான காட்டிலும் ஆண்மைப்படுத்தவன் வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லி தெரியும். சிவபெருமான் எத்தனையோ நாள் இவ்வளவோ தபஸ் பண்ணவன்னு தெரியும். அப்படி இருந்துட்டு இருக்கிற அந்த சிவபெருமானை கூட என்னுடைய மன்மத பானத்தினாலே அடிபட்டு அந்த சிவபெருமானும் பார்வதியும் ஒன்னா சேர்ந்துட்டான். இந்த ஒன்னா சேர்ந்துட்டாங்கனாக்கா இந்த பக்கம் பார்த்தா சிவபெருமான் தெரியும், அந்த பக்கம் தெரியும் பார்வதி தான் தெரியுவா. இப்படி ஒன்னா ஒரே இதுலயே பின்னி பிணைஞ்சு இருக்காங்கனாக்கா ஒரு பெண்ணோட பின்னி பிணைஞ்சு இருந்துட்டு இருக்கிறத சிவபெருமான காட்டுல ஒரு யோகீஸ்வரர் இன்னொருத்தர் யோகீஸ்வரர் இருக்கணும்னா என்னுடைய மன்மத பானத்தினுடைய வேகம் எவ்வளவுன்றத நீ பாத்துக்கோ. சுபக பருஷை, என்னுடைய பானம் மென்மையாகவும் இருந்துட்டு இருக்கும் கடினமாகவும் இருந்துட்டு இருக்குமா? என்னது ஒண்ணுக்கு ஒண்ணு, ஒரு ஒத்து குளிர்ச்சியாகவும் இருக்கும் சூடாகவும் இருக்கும்னு சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு. நெருப்பு தொட்டா சுடும், நான் தொட்டா சுடும், நீ தொட்டா ஜில்லுன்னு இருக்குமாண்ணா, யார் தொட்டாலும் சுடதான் சுடும். அந்த மாதிரி மென்மையா இருக்கிற வஸ்து மென்மையா தான் இருந்துட்டு இருக்கும், கடினமா இருக்கிற வஸ்து கடினமா தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா மன்மத பானம் அப்படி கிடையாதான். மன்மத பானம் மென்மையாகவும் இருக்கும் கடினமாகவும் இருந்துட்டு இருக்கும். எப்படி மென்மையாக இருந்துட்டு இருக்கும், அது புஷ்பம், புஷ்பம் பானமா இருக்கிறதுனால அது மென்மையா இருந்துட்டு இருக்கு. எப்படி கடினமா இருந்துட்டு இருக்கும்னா, கடினமான ஹிருதயத்தை விட வைராக்கியத்தை உடையவர்களுடைய ஹிருதயத்தை கூட பழந்துண்டு அவளுடைய எண்ணங்களை கூட மாற்றக்கூடிய அளவுக்கு கடினமாக இருந்துட்டு இருக்கும் என்பதாக சொல்லுகிறேன். சுபக பருஷைகி மதத்ரைகி கீலிதம் அன்யோன்ய கவஜிதைகார்த்தம். இதனாலே கீலிதமாக இருந்துட்டு இருக்கிறவா அன்யோன்ய கவஜாயிதார்த்தம், அதாவது என் கணகனால அப்படியே பொத்தப்பட்டு, இதனால பொத்தப்பட்டு ஒருவருடைய உடம்பு பாதி இன்னொருடைய ஒரு உடம்பு பாதினால மூடப்பட்டிருக்கு. இப்படி ரெண்டு பேரும் அப்படி சேர்ந்துட்டா, ரெண்டு கையும் இப்படி இந்த கை ஒண்ணு அந்த கை ஒண்ணு சேர்ந்தாக்க இந்த ரெண்டு கையும் கை கொப்பிக்கிட்டே பார்த்தோம்னா இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா இந்த கை தான் தெரியும், அந்த பக்கத்துல இருந்து பார்த்தா அந்த கை தான் தெரியும். அந்த மாதிரி இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா சிவபெருமான் தான் தெரியும், அந்த பக்கத்துல இருந்து பார்த்தா பார்வதி தேவி தான் தெரியவா. அப்படி ஒன்னுக்கு ஒருத்தர் பின்னி பிணைஞ்சு இருந்துட்டாலும் சின்ன விதித்தம் பவத்யா கிமபி மிதஸ்யூத ஜீவிதம் மிதுனம். இப்படிப்பட்ட ஒரு இணை உனக்கு தெரியாதா, நீ பாக்கலையா என்னுடைய பராக்கிரமம் எவ்வளவு பெருசுன்னு உனக்கு தெரியாதா? நீ என்னத்துக்கு அப்பப்ப எதிரிய பத்தி நீ சொல்லிட்டு இருக்க? இது காமன் ரத்தி என்னிடத்துல சொல்ற வார்த்தை. அப்போ ரத்தி சொல்ற, ஆர்யபுத்திர அவதாரித்தம் மயா தவ மகாத்மியம். பரவாயில்ல, நான் நல்லா தெரிஞ்சுட்டேன் உங்களுடைய எவ்வளவு சிறப்பு, உங்களுடைய மகாத்தம் எவ்வளவு பெருது என்னன்றதை நான் நன்னா தெரிஞ்சுட்டேன். இதனையும் போனா தீர்க்க புத்தி பலேன தெய்வதத்த ஹஸ்தேன யமநேம பிரமுக பகுசகாய சம்பன்னேன அகண்டோத்சாக பிரபுத்வ மந்திர சக்தினா சத்ருனா கதா கிம்பவே திதி பிரபல பவனாகதா கதலீவ தரல தராஸ்மி பிரசித்தங்களும் பிரஜாபலம் மோட்ச பரியந்தானாம் அதிதுஷ்கராணாம் சித்தீனாம் சாதனம் யதி. எல்லாம் தெரியும் நீ சொல்றதெல்லாம். எவ்வளவு நாள் இருக்கும், கொஞ்ச நாள் கிச்சு எல்லாரும் அதுல இருந்து விடுபட்டு போயிடுறான். பர்மனண்டா யாரும் காம பண்ண இதுல மோகிச்சு இருக்குவான்றது இல்ல. இது நம்மளுடைய இளமை இருக்கிற வரைக்கும் தான் காமம். இளமை போயிடுத்துனாக்கா அப்புறமா அவ யுவதிகளிடத்துல ரத்தியும் இருக்க போறது இல்ல, புருஷால அவளிடத்திலயும் ஒரு அழகு இருக்க போறது இல்ல, புருஷாளுக்கும் அவளிடத்துல ஒரு ஈர்ப்பு இருக்க போறது இல்ல. இவ சில பேர் பணத்தையே குறியா இருந்துட்டு இருக்கவா, இதை பத்தி எல்லாம் பார்க்க மாட்டா. இப்படி எல்லாம் எத்தனையோ இருந்துட்டு இருக்கு. இப்போ உன்னுடைய மகாத்மியம் தெரியும், எல்லா இடத்துலயும் போறது, அது வந்தா போச்சு வரலன்னா அதுல ஆபடாதவாளும் எத்தனையோ பேர் இருக்காள். இப்ப நம்மளுடைய எதிரி எப்படி இருக்கா தெரியுமா, அவதாரிதம் மயா மகாத்தவ மகாத்மியம் இதானே. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு தீர்க்க புத்தி பலேன தெய்வதத்த ஹஸ்தேன அப்படின்னு ஒரு ஒரு சிந்தனை. புத்தி புத்தி தான் நமக்கு பலமாக இருந்துட்டு இருக்கு, வேற எதுவுமே நமக்கு பலம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் பலம் இருந்துட்டு இருக்கிறது என்னன்னா பணம்லாம் செகண்டரி தான், புத்தி தான் நமக்கு பலமா இருந்துட்டு இருக்கு. அந்த புத்தி எப்படிப்பட்ட புத்தி பலமா இருந்துட்டு இருக்குன்னா தீர்க்க புத்தி. இதை பண்ணா என்ன ஆகும், இதை பண்ணா என்ன ஆகும்னு நாம நினைக்கிறது. அந்த தீர்க்கமான ஒரு சிந்தனை, இப்படி வாஸ்துமானா இப்படி நல்லது, இந்த காரியத்தை பண்ணமானா நமக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நம்ம பசங்களுக்கு நல்லது அப்படின்னு எல்லாம் நினைக்கிறது. இப்படி நினைக்கிறது இருக்க இந்த தீர்க்க புத்தி இருக்க அதுதான் பெரிய பலம். விவேகனுக்கு யார் பகுத்தறிவாளனாக இருந்துட்டு இருக்கானோ, நல்லது கெட்டதுன்றத தெரிஞ்சுக்கிறவனாக தெரிஞ்சுட்டு செயல்படுபவனாக இருந்துட்டு இருக்கானோ, அவனுக்கு சகாயமா இருந்துட்டு இருக்கிறது அவனுடைய தீர்க்க புத்தி. இந்த காரியத்தை பண்ணமானாக்கா நமக்கு நல்லது ஏற்படும், இது பண்ணா இதுல இதெல்லாம் சாகசம், இங்கெல்லாம் இந்த சிரமங்கள்லாம் வருன்ற ஒரு எண்ணம். அப்படிப்பட்ட தீர்க்க புத்தின்றது ஒரு பெரிய பலத்தோட இருந்துட்டு இருக்கு. அந்த தீர்க்க புத்தி பலத்தோட கூட மாத்திரம் இல்லாமல் நாம எவ்வளவுதான் இருந்தாலும் தெய்வத்தினுடைய சகாயம்னு ஒண்ணு போகணும். பகவத் கடாட்சம் இல்லைன்னாக்க நாம நினைக்கிற காரியம் எத்தையுமே நம்மளால சாதிக்க முடியாது. நான் 100% எல்லாத்தையும் நெற்று பண்ணிருக்கேன், நான் எல்லாம் போய் இன்னைக்கு எக்ஸாம் எழுதினாக்க எனக்கு 100% பாஸ் தான் பண்ண, பாஸ் இல்லைன்னு யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது, ஆகையில நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரப்போறேன்னு நினைச்சுட்டு இருமாந்துண்டு ஒருத்தன் போனான்னாக்க ஒன்னு அவனால அந்த எக்ஸாமினேஷன் சென்டருக்கே சமயத்துக்குள்ள போக முடியாது போயிடும். இல்ல அப்படி போனான்னா கூட இவனுக்கு கொடுத்துருக்கிற சிஸ்டம் வேலை செய்யாத போயிடும். ஆகையில என்ன ஆகும் என்னன்னே தெரியாது. அந்த தெய்வ பலமும் கூட இருக்கணும், அப்பதான் நம்மளால சாதிக்க முடியும். இந்த விவேகன் விஷயத்துல தெய்வ பலமும் கூட இருந்துட்டு இருக்கு. தீர்க்க புத்தி வலேன தெய்வதத்த ஹஸ்தேன பெருமாள் கை கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இவாளுக்கு நிறைய சகாயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கா. யம நியம பிராணாயாம பிரத்யாகாரம்ன்றதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் யம நியம பிராணாயாமன்றதெல்லாம் யோகத்துக்கு அங்கங்களாக சொல்லப்பட்டிருக்கிற பல விஷயங்கள். அவைகள் மொத்தமே சகாயமாக இருந்துட்டு இருக்கே அகண்டோத்சாக பிரபுத்வ மந்திர சக்தினா அப்படின்னா இது பிரபுத்வம். ஒருத்த ராஜாவா இருந்துட்டு இருக்கான்னாக்கா அதுக்கு அவளை உற்சாகப்படுத்துற ஒரு மந்திர சக்தி, மந்திரிகள் மந்திரிமார்களுடைய சக்தி இருக்கணும். எல்லாத்துக்குமே உற்சாகம் வேணும். நம்மளால சாதிக்க முடியுமா, நம்மளால சாதிக்க முடியுமான்னு நினைச்சுட்டே இருந்தோம்னா நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாது. நாமளும் சாதிக்கலாம், நாமளும் சாதிக்கலாம்னு நினைச்சுட்டாதான் நாம சாதிக்க முடியும். இதுதான் உலகத்துல இருக்கிற ஒரு இயல். நாம பார்க்கலாம் சூரிய பிரபவோ வம்சா குஜால்ப விஷயாமுதி. இவன் காளிதாசன் சொல்ற வார்த்தை, சூரிய வம்சத்தினுடைய பிரபாவம் என்ன, என்னுடைய புத்தி எங்க, என்னுடைய புத்தியை கொண்டு நான் ரகுவம்சம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேனே, என்னால முடியுமா இது என்ன அவன் முதல்ல நினைக்கிறான். திதீஷு துஸ்தரம் மோகம் உடுப்பே நாஸ்மி சாகரம் அப்படின்னு வெறும் ஒரு ரொம்ப நம்மளால தாண்டவே முடியாத ஒரு சமுத்திரத்தை வெறும் ஒரு ஓடத்தை வச்சுட்டு சமுத்திரத்தை தாண்டணும்னு நினைக்கிற மாதிரி இருந்துருக்கேன்னு சொல்லி சொல்றானே தவிர, ஆனா அதுல இறங்கிட்டான். இறங்கி நம்மளாலையும் முடியும், நம்ம சாதிக்க முடியும் சொன்னதுனால அந்த ரகுவம்ச காவியத்தை ஆச்சரியமான ஒரு காவியத்தை அவன் பண்ணி முடித்தான். அந்த மாதிரி என்னால முடியாது முடியாதுன்னு நினைச்சிருந்தேன்னாக்க என்னால எப்பவுமே முடியாதுதான் போகும். நம்மளால முடியும்னு ஒரு உற்சாகப்படுத்தக்கூடியவளாக ஒருத்தர் கணக்கு கூட கணக்கு இருந்துட்டாள்னாக்கா உங்களை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாம் கேட்கற மாதிரி வச்சுக்கோங்க. நான் எத்தனையோ நான் நினைச்சு பாத்துக்கிறேன், இந்த சாமியினுடைய சங்கல்ப சூரியோதயம் எங்க, நாம எங்க, நாம எப்படி எப்படி சொல்ல போறோம், நம்மளால எல்லாருக்கும் புரியுற மாதிரி எப்படி சொல்ல தெரியும்னு நான் நினைச்சுக்கிறேன். நான் நீங்க எல்லாரும் சொல்றங்க, நீங்க ஏதோ சொல்லி பாருங்களேன், நான் கேட்டு பாக்குறேன், நான் கேட்கறதுக்கு ரெண்டு பேர் இருக்கேன்னு நீங்க சொல்றீங்கன்னு நான் சொன்னாக்க நான் ஒரு பிரயத்தனப்படுறேன். நான் இந்த பிரயத்னப்படுறதுனால என்னுடைய பிரசன்டேஷன் நல்லா இருக்கா இல்லையா பலன்றது அது நீங்க தான் சொல்லணும். இருந்தாலும் அந்த முயற்சியே இல்லாத போயிட்டுனா, உற்சாகமே இல்லாத போயிட்டுனா, இது நல்லா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னாக்க அடுத்த வாட்டி இன்னும் சந்தோஷமா சொல்ற மாதிரி இருக்கும். சரி இல்ல ஒன்னும் சொல்லலன்னு சொன்னாக்கா சரி பரவாயில்ல, ஏதோ நம்ம சொல்ல சொல்லி சொல்லிருக்கா, நாம பார்ப்போம், என்னால முடிஞ்சது நம்ம மறுபடியும் பார்ப்போம், இந்த வாட்டி சரியா சொல்லாட்டா கூட அடுத்த வாட்டியான நல்லா சொல்லுவோம்னு தோணும். அப்ப எல்லா இடத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒரு முயற்சின்றது ஒண்ணு தேவை. அதே மாதிரி நாம பண்ற நல்ல காரியம் எல்லாத்துக்கும் ஒரு முயற்சின்றது தேவை. இப்ப விவேகனுக்கு வரைச்சே ஒரு பெரிய சக்தி, மந்திர சக்தி என்னன்னா உற்சாகப்படுத்துறதுன்றது ஒரு மந்திரிமார்கள் தான். அந்த உற்சாகன்ற மந்திரிமார்கள் சூழ்ந்து இருக்கா அப்பேற்பட்ட சத்ரு. யாருக்கு சத்ரு? காமனுக்கு சத்ரு, மகாமோகனுக்கு சத்ரு. அந்த காமனுடைய சத்ருவும் மகாமோகனுடைய சத்ருவுமா இருந்திருக்கிற விவேகன் தானே அசகாயத்தோரனாக இருந்தா தன்னாக பாகுபடுத்தி தெரிஞ்சு கொடுக்கவராக இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு தெய்வ பலமும் கூட இருந்திருக்கு, தீர்க்க புத்தியும் ஆழ்ந்து யோசிக்கிறதுன்றதும் இருந்திருக்கு. அவளை உற்சாகப்படுத்துறது, நீ நல்ல காரியம் தான் பண்ணிட்டு இருக்க, மேலும் மேலும் நல்ல காரியம் பண்ணணும்னு சொல்லி உற்சாகப்படுத்துறதுன்றதும் ஒண்ணு இருந்திருக்கு. அப்பேற்பட்ட சத்ருவோட கூட உன்னுடைய மோதல், நீ காமனா இருந்து நீ மோதினாங்க, எங்கேந்து நமக்கு ஜெயம் வரப்போறதுன்னு ரத்தி கேட்கிறாளாம். கதா கிம்பவேதி பிரபல பவனாகதா கதலீவ தரளபராஸ்மி. ஒரு பெருங்காற்றுல அகப்பட்ட வாழை மரம் மாதிரி எனக்கு உடம்பு நடுங்கிறது. விவேகனா நினைச்சாலே பிரசித்தங்களு பிரஜாபலம் மோட்சபரியந்தானாம் அதிதுஷ்கராணாம் சித்தீனாம் சாதனம் இது. உனக்கு தெரியாதா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே, நம்மளுடைய பிரஜை இருக்க, ஞானம் இருக்க, இந்த ஞானம் என்ன பண்ணும், ஞானத்தினுடைய பிரஜையினுடைய பலன் என்னன்னா மோட்ச பரியந்தமா நம்மளை கொண்டு விட்டுடும் சொல்லி சொல்லிருக்கு. ஆகையல்ல நீ சொல்ற சிவபெருமான கூட நான் வந்து ஆக்கிரமிச்சுட்டேன், அவர் கூட என்னிடத்துல தோத்து போயிட்டாருன்னு நீ சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா விவேகனிடத்துல தோத்து வந்து தோக்க முடியும்னு தோணல எனக்கு, எனக்கு பயமா இருக்குன்னு பிரதி சொல்றாளாம். அப்ப காமன் சொல்ற சரோஷஹாசம் அகிமுக்தே மஞ்சு பாஷிணி குஞ்சன் மதுர கரக்கி சிஞ்சினி சம்ஹித விஸ்வலட்ச விஷம விசிகஸ்ய நித்ய விஜய ஜாகரூகஸ்ய ஸ்வப்ரியஸ்ய மே சந்நிதௌ கா புனஹ பிரஜ்ஞா கேன வா கஸ்ய முக்திஹி பவித்ரி கிமிதி நாம மத்தியவ பவத்யாஹ மானசேபி சௌக்யம் நாலக்ஷ்யதே. விஷத்ய பிரியே ஹந்த விஜிதமேதத் நூனம் இதானி தனகதம் ஸ்தௌல்யமேதத் அந்தராபி சங்க்ராந்தம் இதி அதவா அவிசாரித ரமணீயம் அபலாஜன ஸ்வாபாவியம் பவத்யாமபி வர்த்ததே சம்பஷ்யதாம் பவதி. இதுக்கு காமன் சொல்றான், ரொம்ப கோபம் வந்துருத்தான், கோபத்தோட சிரிப்பு. இது எதிராளிய ஸ்தோத்திரம் பண்றதுன்றது தன்னுடைய மனைவியா இருந்திருக்கிற ரத்தி தவிர வேற யாரானா இருந்தாள்னாக்கா காமன் என்ன பண்ணிருப்பான்னு சொல்லவே முடியாது. மனைவியா போயிட்டபடினால எதிராளிய ஸ்தோத்திரம் பண்ணதுனால கோபம் வந்தா கூட ஒரு சிரிப்பும் வரும். ஏன்னா ரதி எப்பவும் காமனை விட்டு போக மாட்டா, மன்மதனை விட்டு போக மாட்டாளே. ஆகையால அப்ப ஐமுக்தே அப்படின்னா, ஐயோ நீ பேதையா இருந்துருக்க, உனக்கு எதுன்னு தெரியல, உனக்கு பைத்திய மாதிரி அட பைத்தியக்காரி அப்படின்னு சொல்ற. ஆனா நீ நல்லா பேசுற, அழகா பேசுற, உன் பேச்சுல மயங்காதவா யாருமே கிடையாது. முக்த பாஷினி மஞ்சு பாஷினி குஞ்சன் மதுகர சிஞ்சினி சம்ஹித விஸ்வ லட்ச விஷம விசிகஸ்ய. நான் என்ன தெரியுமா, என்னுடைய தெரிவு எப்படி தெரியுமா, என்னுடைய ஒரு வில்லு அம்பு இது ரெண்டும் பார்ப்போம். இந்த அம்புல எப்படின்னா வண்டு சக்திகள் என்ன புஷ்பம் தானே நான் இதுவா இருக்கு, அம்பா இருந்துருக்கு, அந்த அம்ப சுத்தின்றே இருக்கு, வண்டு சுத்தின்றே இருந்துருக்கு. அந்த வண்டு சப்திக்கிறதாக இருந்துருக்கிற ஒரு ஒலிக்கும் வண்டு இருக்கிற ஒரு நான் இருக்கு, அந்த நான் கோத்துதாக இருந்துருக்கு. அதோட இல்ல எனக்கு குறி லட்சியமாக இருந்துருக்கிறது லோகம் முழுக்க. அப்படிப்பட்ட என்னுடைய என் எதிர நான் காமன் என்னுடைய அஸ்திரத்தை பிரயோகம் பண்றதுக்கு நான் நின்று இருக்கச்சே, லோகம் மொத்தம் என்னுடைய காமன் வசமாகவே வேணும் அப்படின்னு நின்று இருக்கச்சே, எந்த பிரஜை என்ன புத்தி என்ன மேதை என்ன பண்ணும், எதுவும் ஒன்னும் பண்ணாம் யாருக்கு எது மோட்சம் கொடுக்கும், ஒன்னும் பண்ண முடியாது. யாரும் மோட்சம் கிட்ட எங்கேயும் போக முடியாது. இது என்ன தெரியுமா, உன்னுடைய மனசுல உன்னுடைய இடை இருக்க மாதிரி உன் மனசு இப்ப இல்ல, இதுதான் உன்னுடைய நிலை. உன்னுடைய இடை இருந்துருக்க மத்தியபாகம் சூக்ஷ்மமா இருந்துருக்கு, அழகா இருந்துருக்கு. அதே மாதிரி உன் மனசும் சூக்ஷ்மமா இருக்கணும். மனசு சூக்ஷ்மமா இருக்கிறது, இடை சூக்ஷ்மமா இருக்கிறது, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். அந்த இடைன்றது தெரியக்கூடாது பெண்களுக்கு, அப்பதான் அது அழகு. மனசும் சூக்ஷ்மமா இருக்கணும். சூக்ஷ்மமா இருக்கணும்னாக்க கூர்ந்து ஆராய்ந்து அலச தகுந்ததாக இருக்கணும் மனசு. உன்னுடைய இடை மாதிரி உன்னுடைய மனசு இல்லைன்னு நான் நினைக்கிறேன், இதுதான் நினைக்கிறேன். சிரிச்சுட்டு சொல்ற உன் மனசு எப்படி இருந்துருக்கு தெரியுமா, என்ன உன்னுடைய மார்பகம் மாதிரி இருந்துருக்கு, சூக்ஷ்மம் இல்ல ஸ்தூலமாக இருந்துருக்கு. மார்பகம் பெருசா இருந்தாதான் பெண்களுக்கு அழகாம். ஆகையால உன்னால பராமரிசம் பண்ண முடியாததாக இருந்துருக்கு. விதித்தமேதது நூனமிதானையும் தனகதம் ஸ்தௌல்யம் ஏகஸ்ட அந்தராபி சங்கராந்தம் இது. உன்னுடைய மார்பில் இருந்துருக்கிற ஒரு ஸ்தௌல்யம், இது வந்து சூக்ஷம் இல்லாத ஒரு தன்மைன்றது இருக்க உன் மனசுலயும் சேர்ந்துட்டும்னு நினைக்கிறேன். அகையாலதான் நீ மொத்தையும் கூர்ந்து கவனிக்க மாட்டேன்ற, என்னுடைய பராக்கிரமம் என்ன, மீதி பேருடைய பராக்கிரமம் என்னன்றது நீ சரியா கவனிக்க மாட்டேன்ற. இல்ல அதுவா அவிசாரித ரமணீயம் அபலாஜன சுவாபாவியம் அவத்தியாமபி வர்த்ததே. இல்ல எனக்கு என்ன தோன்றதுன்னாக்க பெண்களுக்கு ஒரு இயற்கை, அந்த பெண்களுக்கே உண்டான இயற்கை என்னன்னா அவளுடைய சுபாவத்தை என்னன்னு சொல்ல முடியாது. எந்த சமயத்துல எப்படி நடந்துப்பான்னு சொல்ல முடியாது. ஒரு சமயத்துல பார்த்தா நம்மளே ஸ்தோத்திரம் பண்ணுவா, ஒரு சமயத்துல பார்த்தா நம்ம எதிர இது என்ன இருக்கு, உங்களை காட்டிலும் கெட்டிக்காரா யாழ் இருக்கா, நீங்க போக கூடாதான்னு சொல்லுவா. ஒரு சமயத்துல பார்த்தா அதே மனுஷாலு நீங்க போயிட்டு எங்கன்னா தோத்துட்டு வந்து நின்னீங்கன்னா என்ன பண்றது, நீங்க போறத காட்டுல போகாதையா இருக்கலாம்னு சொல்லுவா. இவா வார்த்தையை நம்பி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி நீயும் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நானு அப்ப சொல்லிட்டு சொல்றேன், மயாதிஷ்டா க்ரோதா பிரதயதி கிமபி ஆந்தியம் அகத ஸ்மிருதி பிரம்சஹ சேத்தா விகடயதி புத்திம் ஸ்வபதி ஸாம் தயா முக்தஹ க்ஷேத்ரீ தமசி கஹனே விந்ததி லயம் ததா பூதே கிம் வா ஜனயதி விவேக ஜடமதி. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. எனக்குன்னு சில சப்போர்ட் எல்லாம் இருந்துருக்கு, எனக்குன்னு சில ஆள்லாம் இருந்துருக்கு. குரோதம் அப்படின்றது ஒண்ணு, கோபம். அந்த கோபம் காமனுடைய ஆளு, மகாமோகனுடைய ஆளு. இந்த காமன் இட்ட வழக்காக இருந்துருக்கு. காமன் கணக்கு குரோதன கோபத்தை ஒருத்தர் இடத்துல நீ போயிடு அங்க போய் இருந்து நீ பண்ணுன்னு சொல்லி முன்ன அனுப்பிச்சுட்டான்னாக்க, மயாதிட்டா க்ரோதம் பிரதயதி கிமபி ஆந்தம். அப்ப என்ன பண்ணுவான்னாக்க ஒரு பெரிய இருட்ட உண்டு பண்ணிடுவான். க்ரோதோஹன்யாத் குரு நபி என்ன சொல்றது, ஒரு கோபம் கடுகு வந்துடுச்சுனாக்க நாம என்ன பண்றோம் என்னன்றதே நமக்கு தெரியாது. யார பேசுறோம் என்ன பண்றோன்றதே தெரியாது. கோபம் வந்துருத்தோம்னா தன்னுடைய ஆச்சாரியரே இருந்தான்னா கூட அவனு கூட கொலை பண்ணிடுவானா கோபம் வந்துருத்தோம்னாக்க. ஹனுமான் சொல்றேன், ஐயோ என்ன பண்ணிட்டேன் நான், ஹனுமான் தன்னுடைய வால்ல நெருப்பு வச்சுட்டான். நெருப்பு வச்ச உடனே லங்கை மொத்தத்தையும் அவர் கோபத்துல அழிச்சுட்டேன், லங்கை மொத்தம் பத்தின்னு எரியிட்டு, ஐயோ நான் பெரிய தப்பு காரியம் பண்ணிட்டேனேன்னு சொல்ற, குரங்கு புத்திய நான் காமிச்சிட்டேன்னு, இது கோபம் வந்ததுன்னா என்ன வேணா பண்ணுவான்னு சொல்ற காரியத்தை நான் பண்ணிட்டேனேன்னு. அந்த சீதா பிராட்டியும் அந்த லங்கையில தானே இருந்துட்டு இருக்கா, அவளும் போயிட்டாள்னாக்க இவ்வளவு தூரம் வந்தது மொத்தம் வீணா போயிட்டு, எது நல்லது எது கெட்டதுன்றத பாகுபடுத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாத ஒரு நிலை, நம்மளுடைய புத்தியை நாசம் பண்ணக்கூடிய ஒரு நிலை அது. அப்போ ஒரு பெரிய இருட்டடிப்பு ஏற்பட்டு போயிடும். அந்த இருட்டடிப்பு ஏற்படுத்துறதுக்கு நான் என்னுடைய குரோதன கணக்கு நான் அனுப்பிச்சிட்டேன்னாக்க அப்ப இருட்டடிப்பு ஏந்திரும். கிமபி ஆஞ்சம், சரி அதனால என்ன ஆகும், கோபம் வந்துட்டோம்னா ஸ்மிருதி பிரம்சம், சங்கா சஞ்சாயத்தே காமஹா காமா குரோதாபிஜாயத்தே. கீதையில பகவான் சொல்ற, கண்ணன் சொல்ற, சங்கா சஞ்சாயத்தை காமஹா, நம்மளுடைய சேர்க்கையினாலதான் ஆசை ஏற்படுறது. யாரோட சேர்க்கை இருக்குமோ அவளுக்கு தகுந்த மாதிரி ஆசை ஏற்படும். பணத்தோட சேர்ந்தோம்னா பணமே பணம் சம்பாதிக்கணும், பணம் பணம் சம்பாதிக்கணும். நல்லவாளோட சேர்ந்தோம்னா நல்ல விஷயத்துல ஆசை வரும், கெட்டவாளோட சேர்ந்தா கெட்ட விஷயத்துல ஆசை வரும். இதுதான் சங்கா ஜாயத்தை காமஹா காமா குரோதா, காமத்துல இருந்து குரோதம் உண்டாருதான். அது குரோதா பவதி சம்மோகா, குரோதம் வந்ததுன்னா என்ன ஆகும்னா ஒரு பெரிய மோகம் வந்துடும். அது எது நல்லது எது கெட்டது நம்ம செய்யறது சரியா தப்பான்றத பாகுபடுத்தி தெரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டு போடும். அதுதான் ஆஞ்சம், ஒரு இருட்டடிப்பு அப்படின்னா. சரி அதனால என்ன ஆகும்னா சமூகா ஸ்மிருதி விப்ரமா, நம்மளுடைய எண்ணங்களுக்கு எல்லாம் ஒரு பிரம்சம் வந்துடும். நம்ம எண்ணங்கள்லாம் அப்படியே புத்தி நாசம் வந்துடும், நினைவு ஒழிஞ்சு போயிடும், நமக்கு எல்லாம் மறந்து போயிடும். இவெல்லாம் நமக்கு ஆச்சாரிய ஆளாச்சே, இவெல்லாம் நம்மளுக்கு நல்ல எண்ணத்தோட இருந்துட்டு இருக்க வாழாச்சே அப்படின்றதெல்லாம் மொத்தம் மறந்து போயிடுமா. ஸ்மிருதி உடனே புத்தி நாசத்தையும் உடனே ஏற்படுத்திடுறான். யார் இந்த குரோதம் ஏற்படுத்திடுவான் தெரியுமா, எங்கால அப்பேற்பட்டவன். இது யார் மன்மதன் சொல்ற வார்த்தை. தமதிகஹனே விந்ததிலயம், இப்படி இந்த குரோதத்தினால புத்தியை இழந்த ஒரு ஜீவன் க்ஷேத்ரி ஜீவன் என்ன பண்ணுவான், சம்சாரமாகிற ஒரு இருட்டல போய் அடைஞ்சிருவான். அந்த இருட்டில இருந்து அவனால வெளியே வரவே முடியாது. ததா பூதே கிம் வாஜனயது விவேக ஜடமதி, அப்படிப்பட்ட நிலையில விவேகம் தான் என்ன பண்ணுவான், அவனுடைய மனைவி சுமதி தான் என்ன பண்ணுவா, ஒன்னும் பண்ண முடியாது, என்னுடைய பவர் அப்பேற்பட்ட பவர் ஜாக்கிரத. இதுதான் நான் சொல்றேன், நானு மயாதிஷ்டா குரோதா பிரதயதி கிமப்யாஞ்சமதச ஸ்மிருதி பிரம்சா சேத்தா விகடயதி புத்திம் சபதிதா தயா முக்தா க்ஷேத்ரி தமதி கஹனே விந்ததி லயம் ததா பூதே கிம் வா ஜனயதி விவேக ஜடமதி. தடேவம் அசஹ்ய வேகம் அஸ்மத்யூகம் விவேகமாத்யா சமதமாதயா ந பிரசகிஷ்யந்தே. குரோதனுக்கு எதிர சமமோ தமமோ இவெல்லாம் விவேக அமாத்தியாள்லாம் இருந்துட்டு இருக்காள், அவள் என்னுடைய வியூகத்துக்கு எதிர அவளால நிற்கவே முடியாது. நீ என்ன சொன்ன, சமதமாள்லாம் ஒரு நல்ல அமாத்தியர்கள் அமைச்சர்கள்லாம் இருந்துட்டு இருக்கா, அவள்லாம் உற்சாகப்படுத்துறா, அப்பேற்பட்ட விவேகன் அசகாய சூரனா இருக்கான்றிய, சமமாவது தமமாவது கோபம் வந்துருத்தோம்னா எல்லாம் போயிடும். இது என்னன்னா வெளி இந்திரியங்களை அடக்கிறது காட்டிலும் மனசு அடக்கிறது கஷ்டம். இந்த மனசு அடக்கத்தையே போக்கடிக்க கூடியதாக இருந்துட்டு இருக்கிறது இந்த கோபம். அப்ப கோபம் வந்துருத்தோம்னாக்க சமம் என்ன பண்ணும் தமம் என்ன பண்ணும் ஒன்னும் பண்ண முடியாது. ஸ்வயஞ்ச துர்ஜயஹா நிக்கில சுராசுர கோட்டீர விநியஸ்த வாமபாதஹா மகாமோகா. நீ என்னமோ விவேகம் தான் நினைச்சுட்டு இருக்கியா, மகாமோகன் அவனுக்கு மேல பட்ட சாமர்த்தியம். அந்த விமா மகாமோகன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, மகாமோக தேவர் அசுரர் எல்லா தலையிலையும் தன்னுடைய இடது கால வச்சுட்டு இருக்கிற மகாராஜா நம்மளுடைய மகாராஜா மகாமோகன். எல்லாரும் மோகிச்சு போனவர், எந்த தேவத்தையோ எந்த அசுராலோ யாரும் மோகிச்சு போகாதவாழ்ன்றவாளே கிடையவே கிடையாது. அப்படி இருக்கச்சே எல்லார் தள்ளையும் தன்னுடைய இடது கால வச்சவன் நம்ம ராஜா. அப்ப விவேகன் இங்கேந்து என்ன பண்ணி போடுவான், வெண்யத்த மாமபாதகா மகாமகா நகி தரட்சு மிருகராஜஸ்த பரிபந்தி. ஆகையில ஒரு சிறுத்தை போய் ஒரு சின்ன மிருகம், இந்த சிறுத்தை போன்ற இருக்க சின்ன மிருகம் போய் சிங்கத்துக்கு எதிராகுமா, மகாமோகனுக்கு எதிராக விவேகன் ஆக முடியுமா? ஒரு காலம் ஆக முடியாது, நீ விசாரமே படாத. பரஸ்ய புருஷஸ்தேவ புருஷஸ்தேவ பஞ்சபீஷ்டமமாயுதைஹி சமயேஷு விமத்யந்தே தத்வவந்தோபி சத்ரவஹ. பெருமாளுக்கு பஞ்சாயுதங்கள், அந்த பஞ்சாயுதங்கள்னால பெருமாள் ஆசிரித விரோதி யார் யார் இருக்காளோ அத்தனை பேரையும் அழிக்க வல்லவன். அந்த மாதிரிதான் நானும் பெருமாளாட்டம் தான். பரஸ்ய புருஷஸ்தேவ பரபுருஷனுக்கு எப்படி பஞ்ச ஆயுதங்கள் இருந்திருக்காளோ, திருவாடி திருச்செங்கு சாங்கம் வெல்லு நந்தக்கம் கொமுதி என்றதெல்லாம் சொல்லக்கூடிய அஞ்சு ஆயுதங்கள் இருந்திருக்கோ, அந்த மாதிரி எனக்கும் அஞ்சு ஆயுதங்கள் அஞ்சு விதமான புஷ்பங்கள் ஆயுதமாக இருந்து கொண்டிருக்கின்றன மன்மதனுக்கு. பரஸ்ய புருஷ தெய்வ பஞ்சபீஷ்டமாயுதை சமயேஷு விமத்யந்தே தத்வவந்தோபி சத்ரவஹ. பெருமாளுக்கு சத்ரு யாரு? பெருமாளுக்கு யாருமே சத்ரு கிடையாது. அவரை ஆசிரியத்தவா யார் இருந்திருக்காளோ அவாதான் பெருமாளுக்கு சத்ரு. அவாசிரியத்து வாழ்க்கைய சத்ருக்களை தன்னுடைய பஞ்சாயுதங்கள்னால பெருமாள் துவம்சம் பண்றே. அந்த மாதிரி எனக்கு சத்ரு யாரு தெரியுமா அப்படின்னா தத்வவந்தோபி சத்ருவா அப்படின்னு, சத்துக்களாக இருந்தாலும் கூட என்னுடைய பாணங்கள் போச்சுன்னாக்க அவளையும் நிலைகுலைய செய்துவிடும் என்று சொல்ற. அலமிக விபுதாத்யை அலமிகம் விபுதாத்யை ராக ஆகிராஹிய வாசகா முனி பரிஷதி தர்மானே காயதா முக்தி ஹேதூன்னு நீதவருத்தேகே தத்ய தேவத்திய சாந்தி ஜனித யுவதி ரத்னம் தர்சயத்யூரு காண்டம். என்னத்துக்கு இவ்வளவு தூரம் சொல்லிருக்க போறோம், நான் ஒரு சொல்றத கேளு அப்படின்னு. ஆகம கிரக வாசகா இப்போ தேவர்கள்லாம் இருக்கட்டும், பரமபுருஷனாக இருந்திருக்கிற ஒரு நாராயணன் சாட்சாத் சிவன் நாராயணன் அவரே யோகத்துல இருந்திருக்க பத்ரிகாசிரமத்துல ரிஷியாக இருந்துட்டு அவர் ரிஷியாக இருந்துட்டு இப்ப அஷ்டாட்சரத்துக்கு சொல்லச்சே அஷ்டாட்சர மந்திரத்தை பத்ரிகாசிரம பத்ரிகாசிரமவாசி ஸ்ரீமன் நாராயணோ ரிஷிகின்னு சொல்ற. அந்த அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணவர் நாராயணனே ரிஷியா இருந்து உபதேசம் பண்ணவர். ஆகையால அவரே ரிஷி துல்லியமாக இருந்திருக்கார். விபுதாத்யை ஆகம கிராஹ்யவாச்சகா அப்படின்னு ஆகமத்துவேன மான்யத்துவ வாக்கியத்தேன்னு அர்த்தம் பண்ற. அந்த பெருமாளுடைய வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை, அதுவே வேதம். எஸ் நிஸ்வசிதம் வேதா, பெருமாளுடைய மூச்சு காத்து வேதம், பெருமாளுடைய வாக்கு வேதம். அப்பேற்பட்டவரே கூட முனி பரிஷதி தர்மான் காயத்தா முக்தி ஹேத்துன்னு அந்த மகர்ஷிகளுடைய சமுதாயத்துல அங்க பத்ரிகாசிரமத்துல எல்லா மகர்ஷிகள சமுதாயத்துல முக்திக்கு காரணமாக இருந்திருக்கிற அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணவர் பெருமாள். அப்பேற்பட்ட நாராயணனை கூட தபதி நியத விருத்தே தத்ய தேவஸ்ய சாந்தி ஜலித யுவதி ரத்னம் தர்சயத்யோகாந்தம். இந்த பத்ரிகாசிரமத்துல இருந்திருக்கச்சே பெருமாளுடைய தபஸ கலைக்கிறதுக்காக ரம்பை முதலிய அப்சர ஸ்திரீக்கள்லாம் வந்தாளாம். அந்த அப்சர ஸ்திரீக்கள்லாம் வரச்சே நீ என்னது ரம்பையெல்லாம் நீ வந்து அனுப்பிச்சுண்டு என்னுடைய எண்ணத்தை மாத்தணும் நீ நினைக்கிற, இவருடைய தொடையிலேருந்து ஊர்வசி கிளம்பினாளாம், இவளே இருக்கச்சே கூட என்னுடைய எண்ணங்கள்லாம் மாறாததாக இருந்துருக்கு, நான் அப்பேற்பட்டவர்னு தன்னுடைய வைராக்கியத்தை காண்பிக்கிறதுக்காக தொடையிலேருந்து ஊர்வசிய சிருஷ்டி பண்ணார்னு அந்த இடத்துல ஒரு புராணம் சொல்றது. இத மாத்தி பேசுற இந்த காமன் சொல்லச்சு, லோகத்துக்கெல்லாம் நாயக்கனாக இருந்துட்டு இருக்கிற பெருமாளே கூட சொல்ற வார்த்தை எல்லாம் வேதம், அவர் சொல்றதெல்லாம் பிரமாணம்னு சொல்லிட்டு இருக்கிற பெருமாளை கூட உலகத்துக்கெல்லாம், அதுவும் எந்த சமயத்துல அவர் யோகியா இருந்துட்டு இருக்க, கண்ணனா இருக்கச்சு கோபிஜன வசன்பதனாக இருக்கிறது, அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. தான் தான் யோகின்னு காண்பிச்சுட்டு இருக்கச்சே கூட எல்லாருக்கும் முக்தி கேதுவாக இருந்திருக்கிற அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணச்சே கூட அவருக்கு ஒரு சாந்தி வரணும்னாக்கா அந்த சாந்திக்காக ஒரு பெண்ணை தன்னுடைய தொடையிலேயே உட்காந்து வச்சிருந்தேன்னாக்கா அந்த கட்டில வேற என்ன வேணும்? எங்கதான் நான் போகல காமம்ன்றது இல்லைன்றது எங்க, எங்கதான் பெண்களுடைய ஆதிக்கம் இல்லைன்றது இல்ல, எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கு. ஆகையால நீ கவலையே படாத, விவேகனால ஒன்னும் பண்ண முடியாது. தபசி நயத விருத்தே தஸ்ய தேவஸ்ய சாந்திம் ஜனித யுவதி ரத்னம் தர்சயத்யூரு காண்டம். இத சொல்றாளா இப்படி சொன்ன உடனே ரத்தி சொல்றாளா, அரியபுத்திர சம்பாவையாமி சத்தியம் தவ பாஷிதம். வாஸ்தவம் வாஸ்தவம், நீ சொல்றதுதான், நீ சொல்றது எல்லாம் சத்தியம் நிஜம்தான், அதுல ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. ஆப்ரம்மகீதம் அப்ரஹீதீதம் கலு தவ மாஹாத்மியம் ஏதத் புனஹ அஜ்ஞாத பூர்வம் அஜ்ஞாபயத் அர்யபுத்ரஹ. சரி, நீ சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான், எங்க பார்த்தாலும் அந்த உம்முடைய செயல்ன்றது காமன் போகாத இடம் எதுவுமே கிடையாதுன்றது நானும் ஒத்துக்கிறேன், வாஸ்தவம் தான். எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியாததாக இருந்துருக்கு, அந்த விஷயங்கள்லாம் நீ கொஞ்சம் சொன்னையானாக்க நன்னா இருக்கும், அதுதான் நான் பிரார்த்தனை பண்றேன், நீர் எனக்கு சொல்லணும்னு கேக்குறாளா. அவ என்ன விஷயம் கேக்குறா, அதுக்கு என்ன காமன் பதில் சொல்றான்றத அடுத்த வாரத்துல பாக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.